ಶ್ರೀರಾಜೀವಾಕ್ಷವಕ್ಷಸ್ಥಲ ನಿಲಯ ರಮಾಹಸ್ತವಾಸ್ತವ್ಯಲೋಲಲ್ಲೀಲಾಬ್ಜಾನ್ನಿಷ್ಪತಂತಿ ಮಧುರ ಮಧುಜರೀ ನಾಭಿಪತ್ಮೇ ಮುರಾರೇ ಹಸ್ತೋಕಂ ಲೋಕಮಾತ್ರಾತ್ ವಿಯುಗಮುಖಶಿಶೋರಾಮೃಣೇಷ್ಪ್ಯಮಾನಂ ಶಂಖಪ್ರಾಂತೇನ ದಿವ್ಯಂ ಪಜಯಿತಿ ವಿಬುಧೈ ಶಂಕ್ಯಮಾನ ಪುನಾತು. ಅಸ್ಮದ್ ಗುರುಪರಂಪರಾಯ ನಮಃ. ನಮಸ್ಸಭಾಯಿ, ವಿಶ್ವ ಗುಣಾದರ್ಶ ಚಂಪು ಎಂಗಿರುವ ಕಾವ್ಯತೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿಕೊಂಡು ವರಿಗಿರೋಂ. ಅರಸಾನಿಪಾಳಿ ಶ್ರೀ ವೆಂಕಟಾಧರಿ ಎಂಗಿರುವ ಕವಿಯಿನಾಲ್ ಇಯೇಟ್ರಪ್ಪಟ್ಟದು. ಅಡಿಯನಗನ ಭಾಗ್ಯಂನ ಅದೇ ಅರಸಾನಿಪಾಳಿ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಇರಂದುಕೊಂಡು ಇಂದ ಕಾವ್ಯತೆಯ ಅಡಿಯನ ಅನುಭವಿಸಿಕೊಂಡು ಯಥಾಮತಿ ಯಥಾಶಕ್ತಿ ತಿರಿಂದವರಿ பிறருக்கும் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆசை. அதனால இந்த டெலிகிராம் குரூப்ல இது அடியன் பகிர்ந்துட்டு வரேன். தோஷங்கள்லாம் அடியனுடன் தான். விஸ்வ குணாதோஷ சம்பு சொல்ல போக அதுல வர தோஷங்கள்லாம் அடியனுடையது. குணங்கள் இருந்தால் அது அந்த கவிக்கும் அடியனுடைய குருமார்களுக்கும் போய் சேரும். விஸ்வாபசுகு கிருஷானுகு ரெண்டு கந்தர்வர்கள், அவர்கள் மூலமா அவர்களுடைய இந்த லோகத்தை காண்பது மற்றும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் தோஷங்கள் இந்த இரண்டையும் அவர்கள் மூலமா நமக்கு தெரியப்படுத்தி கடைசியில் அந்த குணங்களை நம் மனதில் நிற்குமாறு இந்த கவி செய்கிறார். அதன் மூலம் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க கேட்டா, விமானத்துல ஏறி இந்த உலகத்தை சுத்தி பாக்கிறதுக்காக கிளம்பினா முதல்ல மங்களகரமா இருக்கிறதுக்கு கவி சூரிய வந்தனம் பண்றார் விஸ்வாபசுகு என்கிற கந்தர்வன் மூலமா. அப்போ கிருஷானுகு அவன் வந்து பூர்வபாகியா இருக்கேன்னு சொல்றான். அப்ப விஸ்வாபசுகு எதை பார்த்து எந்த குணத்தை சொன்னாலும் அதே இடத்துல இருக்கக்கூடிய தோஷத்தரம் எடுத்து காட்டுவேன்னு ஒரு ஸ்தானத்தை எடுத்துட்டு அவன் இருக்கான். அதனால இந்த சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை முதல்ல கல்பிச்சான். அதற்கு பிறகு விஸ்வாபசுகு மேலும் பல குணங்களை எடுத்து காட்டினான். சாமான்யமா சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் காட்டிவிட்டு இப்ப சூரியனுக்கு அந்தர்யாமியா சூரியனை இருப்பிடமாக உடைய அந்த பரமாத்மா மகாவிஷ்ணு என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய குணங்களை இப்போது அந்த கவி விஸ்வாபசுனுடைய ஒரு பத்தியம் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறார். இது 13வது பத்தியம். பிரசஸ்த குணசிந்தவே பிரபதனஸ்பிருஷாம்பந்தவே ஸ்வதோபஹத பாப்மனே சகல தேஹினாம் ஆத்மனே நம கமலவாசினி நயன சௌக்கிய சந்தாயினே தமஷமவிதாயினே தரணி மண்டலஸ்தாயினே. பிரசஸ்த குண சிந்தவே பிரபதன ஸ்பிருஷாம் பந்தவே ஸ்வதோபஹத பாப்மனே சகல தேகினாம் ஆத்மனே நம கமலவாசினி நயன சௌக்கிய சந்தாயினே தமஷமவிதாயினே தரணி மண்டலஸ்தாயினே. தமஷமவிதாயினே தரணி மண்டலஸ்தாயினேன்னு இந்த பத்தியம் அழகான ஒரு பத்தியம். பெருமையுடன் கூடிய பல குணங்களை சமுதிரம் போல் உடையவன், குணங்களுக்கெல்லாம் கடலாக இருக்கக்கூடிய குணசாகரமாக இருக்கக்கூடியவன், தன்னுடைய சரணத்தை பற்றியவர்களுக்கு பந்துவாக இருக்கின்றான். அகலில் அகலும் அணுகில் அணுகும்னு ஆய்வாருடைய பாசனம் இருக்கு. ஸ்வதோபகாத பாப்மானே தன்னிடத்தில் எந்த விதமான பாபமும் கிடையாது, ஒட்டாது, எப்பவுமே இருக்காது. முக்தர்கள்னு சொன்னா ஒரு சமயம் பாப சம்பந்தம் இருந்து உபாயத்தை அனுஷ்டித்து மோட்சமடைந்து பாப்பத்திலிருந்து நீங்கியவர்கள். பத்தர்கள்னு சொன்னா இப்போ நம்மை போன்றவர்கள் வச்சுக்கலாம், பாப்பத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பவர்கள். ஆனா பகவானுக்கு எந்த சமயத்திலுமே பாப்பம் இருந்ததுன்னு சொல்றதுக்கு பிரசக்தியே இல்லை. சகல தேகினாம் ஆத்மனே அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன். நமஹ எல்லாம் சதுர்த்தியில போட்டிருக்கார். சிந்தவே பந்தவே பாப்மனே ஆத்மனே இது எல்லாம் வருது. கமலவாசில் நயன சௌக்கிய சந்தாயினே லட்சுமி பிராட்டிக்கு அவளுடைய பார்வைக்கு ரொம்ப அழகாக இருந்து கொண்டு அவளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவன், நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கக்கூடியவன் தமஷமவிதாயினே தரணி மண்டல ஸ்தாயினே, இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கின்றவனே, இருக்கின்றவனுக்கு நான் எல்லாத்தையும் சம்போதனமா சொல்லிட்டேன், அப்படி இருக்கக்கூடியவனுக்கு நமஸ்காரங்கள்னு இந்த தஸ்மை நமஹா தான் அந்த ஸ்லோகத்துடைய இது. அன்பையும் பார்த்தோம்னா அன்பையை வந்து என்ன சொல்றா சுகமகான்னு போட்டார். அன்பையும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இல்ல, அதே தான் திருப்பியும். பிரசஸ்த குண சிந்தவே பிரபதன ஸ்பிருஷாம் பந்தவே ஸ்வதோபகத ஆத்மனே சகல தேகினாம் ஆத்மனே கமல வாசே நேன சௌக்கிய சந்தாயினே தமஷ்டம விதாயினே தரணி மண்டல ஸ்தாயினே நமஹ நமஹ வந்து கடைசியில போட்ட அன்பையம் எடுத்து இந்தி வியாக்கியானத்தை வாசி சொல்ற. பிரசஸ்த குணோங்கே சாகர் சரணஸ்பர்ஷகோங்கே ஹிதகாரி, அதாவது ஞானியோங்கே பிரிய ஸ்வத நஷ்ட ஷட்விகார சம்பன்ன சமஸ்த பிராணியோமே ஆத்மரூபேன ஸ்தித கமலாக்கே நயனாபிராம் அஜ்ஞானுக்கே சமணகர்த்தா சூரிய மண்டல்கே நிவாசி பகவான்கோ நமஸ்கார கர்த்தாகும் அப்படின்னு ஹிந்தியில அர்த்தம். இப்ப வியாக்கியானத்தை பார்க்கலாம். பந்தன பிரகாரமேவ ஆக, முன்னாடி என்ன பார்த்தோம், கடைசியா நாராயணஸ்ய சூரிய மண்டலே ஸ்திதத்வம் தேய சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண இத்தியாதி யாகமே பிரசித்தம்னு அந்த முந்தைய கத்தியத்தினுடைய வியாக்கியானத்தை முடிச்சார். இப்ப அடுத்த உடனே இந்த பத்தியத்தினுடைய வியாக்கியானத்தை ஆரம்பிக்கிறார். அதனால வந்தன பிரகாரம் எப்படி நமஸ்கரிக்கின்றார் அப்படின்னு ஆரம்பிச்சா பிரசஸ்த இத்தியாதினா பிரசஸ்தாக ஸ்துத்தியாக ஏ குணாக தயா தாட்சிணியாதயா, துதிக்கப்பட வேண்டிய குணங்களை உடையவன். எப்படிப்பட்ட குணங்கள்னா தயை தாட்சிணியம் இத்தியாதிகள் தான். பக்தாரிஷ்ட நிரசனாதையோ வா தேஷாம் சிந்துகு, அல்லது பக்தருடைய எதிரிகளை நிரசம் செய்வது போன்ற இப்படிப்பட்ட குணங்களுடைய சிந்துகு, சிந்துகுன்னா சமுத்திரஹ சமுத்திரஹ தஸ்மை அபார குணவதே இத்தியர்த்தஹ, அப்படிப்பட்ட அபாரமான குணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பிரபதனம்னா என்னன்னு கேட்டா பாதாகிரம் தத்து ஸ்பிருஷந்தீதி தேஷாம் பந்தவே ஹிதகாரிணே. பாதாகிரம் பிரபதம் பாதகன்னு சொல்லிருக்கு, பாதத்தினுடைய நுனி அப்படின்னு சொல்லலாம், அல்லது நம்மளுடைய திருவடி காலினுடைய பிடிப்பதற்கு ஏற்ற பகுதின்னு சொல்லலாம். அது பாதாகிரம் பிரபதம் பாதகன்னு பாதாகிரவாச்சி பிரபத சப்த ஏவ உக்தஹா எத்யபி அமரே, அமரகோஷத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாதாகிரம் தத்து ஸ்பிருஷந்தீதி தேஷாம் பந்தவே ஹிதகாரிணே, பந்தவேன்னு சொன்னா பந்துவிற்கு ஹிதத்தை செய்பவனுக்கு, எவர்கள் அவன் திருவடியை பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு ஹிதத்தை செய்யக்கூடியவனுக்கு. நது பிரபதன சப்த ததாபி தத்ர பிரபூர்வ காத்து பதகதௌ இத்தியஸ்மாத் தாத்தோஹ சகாஷாத் அப்படின்னு அவர் ஒரு இதை எடுத்துட்டு சமர்த்தனம் பண்ற. அது நமக்கு அந்த அளவுக்கு இப்ப ரசனைக்கு ரொம்ப இது இல்லை. அர்த்தஸ்து ஏக்கை வைத்து ஞாதவியம், எப்படி எடுத்தாலும் அர்த்தம் இதுதான் அப்படின்னு அதை கடைசியில் அங்கே கொண்டு வந்து முடிச்சுட்டார். பாதஸ்பர்ஷனம் ச பூஜனாது பகவன் மூர்த்தேகே, பூஜனாதோன பூஜனை செய்யும்போது பூஜையை செய்யும்போது பகவானோட திருவடியை தொட்டு நமஸ்கரிக்கின்றோம் வணங்குகின்றோம், அதனால் அந்த இது அந்த பாவத்தை கொண்டு வந்தார். ததுக்தம் பாகவதே ஷிரோ மத்பாதையோ கிருத்வா பாகுபியாம் ச பரஸ்பரம்னு, மத்பாதையோஹோ கிருத்வா அடிக்கு அமர்ந்து புகுந்தேன் அழுவாரம் சாதிச்சிருக்கார். அதான் மத் பாதையோக கிருத்வா சிரசை என்னுடைய திருவடிகளில் வைத்துவிட்டு பாகுபியாம் சரஸ்பரம் இருக்கு. அதுவா பிரகர்ஷேன பத்தியத்தை நியாயத்தை அனிமித்த பிரபதனம் ஞானம் தத் ஸ்பிருஷந்தி சம்பாதயந்தி, அல்லது பிரபதன இருக்கு இல்லையா, அந்த பிரபதன சப்தத்தான் விசாரம். இப்ப பிரபதனத்துக்கு சொல்றார் பிரகர்ஷேன பத்தியத்தே, பத்தியத்தேன என்ன அடையப்படுகிறது அல்லது அறியப்படுகிறது, நியாயத்தை அனேன தத்து பிரபதனம் ஞானம், சோ ஞானத்துக்கே பிரபதனம்னு ஆயிடுது, பிரபதனம்ன்ற சொல்லினால ஞானம்னு கிடைச்சது. தத் ஸ்பிருஷந்தி சம்பாதயந்தி, அதை தொடுகிறார்கள் சொன்னா சம்பாதித்துக் கொள்கிறார்கள். பிரபதன ஸ்பிருஷா தேயவ பிரபதன ஸ்பிருஷா, அவர்கள் யாரும் கேட்டா ஞானினக தேஷாம் பந்தவே பிரியாய, அவர்களுடைய பந்துவாக இருக்கக்கூடியவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடியவனுக்கு. பகவான் ஹி ஞானினாம் அதீவ பிரிய, பகவான் அல்லவோ ஞானிகளுக்கு ரொம்ப பிரியனா இருக்கக்கூடியவன். ததாச்ச பகவத்கீதாயாம் சதுர்விதா பஜந்தே மாம் நரா சுகிருத்தினோர்ஜின ஆத்தோ ஜிஜ்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப தேஷாம் ஞானி நித்திய யுக்தா ஏக பக்தி விசேஷத்தேன்னு, நான்கு விதமான பக்தர்கள் என்னை அடைகின்றார்கள், புண்ணியம் செய்தவர்கள் என்னை அடைகின்றார்கள் அர்ஜுனா, ஆர்த்தன் ஒருத்தன், ஜிக்யாசு ஒருத்தன், அர்த்தார்த்தி ஒருத்தன், ஞானி. அதுல தேஷாம் அப்படின்னு சொன்ன இவர்களுக்குள் ஞானி என்பவன் எப்போ என்னுடன் எப்போதும் கூடியிருக்கின்றான், ஏக பக்தியோடு இருக்கின்றான், அவன் விசிஷ்யதே. இது பிரியோகி ஞானோத்யர்த்தம் அகம் ச மம பிரியக. பிரியோகி ஞானோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியகன்னு அடுத்த ஸ்லோகத்திலேயே அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், நான் அவனுக்கு ரொம்ப பிரியமானவன் அந்த ஞானியை ரொம்ப கொண்டாடுற. அதற்கடுத்து ஸ்வதோபகத பாப்மனே, ஸ்வதக அபகதாக நஷ்டாக பாப்மானக ஜென்மாதய. பாபம்னு என்ன ஆக்சுவலா ஜென்மாதிகள் தான் பாபம் அப்படின்னு வியாக்கியானகர்த்தா சொல்றார். ஸ்வதக அபகதாக அதாவது பாப்பங்கள்லாம் இருந்து இப்போ இதுலன்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. இதுக்கு எப்போதும் பாப்பம் இல்லை, பாப்ப சம்பந்தம் எப்போதும் கிடையாது. ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இப்படிதான் இருக்கு, இதுக்கு அர்த்தம் இப்படிதான் பண்ணணும். நஷ்டாக பாப்மானகன்னு சொன்னா ஒரு சமயம் இருந்தது முக்தர்கள் மாதிரி கேட்கக்கூடாது. முக்தர்கள் மாதிரி கிடையாது, முக்தர்களுக்கு பாப்பம் இருந்தது அது நாசத்தை அடைந்தது, பகவானுக்கு எப்போதுமே கிடையாது. அந்த ஜென்மாதேகன்னு சொன்னாலும் என்ன, அந்த ஆறு விஷயங்கள் சொன்னா ஜென்ம அதாவது ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷியத்தே நஷ்யத்தின்னு ஆறு நிலைகள் இருக்கு. மாற்றம் ஏற்படக்கூடிய வஸ்துக்களுக்கு எல்லாம் இந்த ஆறு நிலைகள் இருக்கு. உண்டாகிறது, இருக்கின்றது, வளர்கிறது, மாறுகின்றது, தேய்கின்றது, அழிகின்றது அப்படின்ட்டு. இந்த ஷட் விகாராக யஸ்மாத்து ததா பூதாய, இந்த ஆறு விகாரங்கள் வந்து அவனிடத்தில் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். ததா சகல தேகினாம் சர்வ பிராணினாம் ஆத்மனே ஆத்ம ரூபேன ஹிருதி ஸ்திதாய. எல்லா தேகி தேகின்னு சொன்னா தேகத்தோடு இருப்பவர்கள் அதாவது இந்த ஜீவராசிகள், பந்தத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், அவர்களுக்கெல்லாம் ஆத்மனே ஆத்மரூபேன ஹிருதி ஸ்திதாய, ஹிருதயத்தில் இருந்து கொண்டு நிர்வாகம் செய்யக்கூடியவன். இதுக்கும் கீதையில பிரமாணம் இருக்கு. ஹிருதி ஹேஷ ஆத்மா இஹைவாந்த ஷரீரே சௌமிய ச புருஷா இது ஸ்ருதி வாக்கியம். இது ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி, இதுதான் கீதையில கூடிய பிரமாணம். இது ஸ்ரீமத் பகவத்கீதா. ஹிருதேசத்தில் அர்ஜுனா ஈஸ்வரன் வந்து அனைத்து பூதங்களுக்குள்ளும் இருக்கின்றான். அடுத்து கமலவாசினின்னு சொன்ன லக்ஷ்மிஹி, கமலத்தை வாசமாக உடையவள், இருப்பிடமாக உடையவள். தஸ்யாக நயன சௌக்கியசிய நேத்த சுகசிய சந்தாயினே பிரதாயகாய, அவளுக்கு எப்போதும் அருகில் இருந்து கொண்டு இவன் காட்சியளிப்பதனால் அவளுடைய கண்களுக்கு ஒரு சௌக்கியத்தை ஏற்படுத்துபவன். தமசக தமஷம விதாயினே இருக்கணும், தமசக அஜ்ஞானசிய அந்தகாரஸ்ய வா ஷமம் சாந்திம் விதத்தே கரோதி தற்சீலக தஸ்மை. தமசனுடைய அல்லது அந்தகாரத்துக்கு என்ன பண்றா, ஒரு முடிவு கொண்டு வரான், சமணம் பண்றான், அப்படிப்பட்ட தன்மையை உடையவன் தஸ்மை அதான் விதாயினே. அப்புறம் தரணி மண்டலஸ்தாயினே, தரணேகே சூரியசிய தரணிகின்னு சொன்ன சூரியசிய சூரிய தரணேகன்னு சொன்ன சூரியசிய, அதுக்கு பிரமாணம் காட்டர் ஜுமனிஸ் தரணிர் மித்ரஹ இத்யமரஹ, ஜுமனிஹி தரணிஹி மித்ரஹ இத்யமரஹ. மண்டலேன்னு சொன்னா பிம்ப மத்தியே, பிம்ப மத்தியே நச்சி பிம்போஸ்திரி மண்டலம் திரிஷு இத்யமரஹ, மண்டலத்துக்கு பிம்பம்ன்றதுக்கு அமரத்தை கோட் பண்றார். பிம்போஸ்தி மண்டலம் திரிஷு திஷ்டதி தச்சீலக தஸ்மே பகவதே நமஹ. ஸோ திஷ்டதின்னு சொன்னா அது இருக்கக்கூடியவன் அதுவாக இருப்பவன் வச்சுக்கலாம், தஸ்மை பகவதே நமஹ, அப்படிப்பட்ட பகவான் நமஸ்காரம், நமஹ அஸ்து பவதுன்னு வச்சுக்கலாம். இது சேஷக, இது பிருத்வி விரத்தம் ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த விரத்தத்தினுடையது. மறுபடியும் புன சபக்தியுன்மேஷம் அப்படின்னு மறுபடியும் பக்தியோட கூட இன்னொரு பத்தியத்தை கவி சாதிக்கிறார், 14வது பத்தியம். அதையும் சின்ன பத்தியம் தான், அதையும் முடிச்சிடலாம். பானு பானு தல தப்ஜலோச்சனம் பக்தலோக பவ பாஷமோச்சனம் தாம தாமரசவாசினி சகம் ஹேமவர்ணமிக சௌதிமே சுகம். நிறைய சப்தாலங்காரம் அலிட்ரேஷன் நிறைய சாதிச்சிருக்கார். ப்ரோஸ்லேயே அப்படிதான் இருக்கு. போன இதுலயே பார்த்தோம்னா துவாதசாத்மானம் சமயா கமயா மாச, சமயா கமயா மாச விமானம். அதே மாதிரி ஆனமச்ச தத் பிம்ப மத்திய தாமானம், மத்திய தாமானம் அதே வர்ணங்கள் மாத தாம அதிமான மகிமானம். அடுத்து தாமானம் அதிமானம் மகிமானம் மூணு மானம் வருது பார்க்கலாம். அப்புறம் பரமாத்மானம் நான்காவது மானம். ஒரு சப்தத்தில் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கமாண்ட் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட கவி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பானு பானு தல தப்ஜலோச்சனம் பக்தலோக பவ பாஷ மோச்சனம் லோச்சனம் மோச்சனம் தாம தாம ரச வாசினி சகம் ஹேம வர்ணமிக சௌத்திமே சுகம் சகம் சுகம் லோச்சனம் மோச்சனம். இதெல்லாம் அலிட்ரேஷன் எல்லாமே அன்பையும் ஈஸியா தான் இருக்கு. பானு பானுதல தப்ஜலோச்சனம் பக்தலோக பவ பாஷ மோச்சனம் தாமரச வாசினி சகம் ஹேமவர்ணம் தாம இஹமே சுகம் சௌதி. பானு பானுதல தப்ஜலோச்சனம் பக்தலோக பவ பாஷ மோச்சனம் தாமரச வாசினி சகம் ஹேமவர்ணம் தாம இஹமே சுகம் சௌதி. இதான் அன்வயம். அர்த்தம் என்னன்னு சொன்னா, சூரியனுடைய கிரணங்கள்னால விகசிக்கப்பெற்ற தாமரையை போன்ற கண்களை உடையவன் தாமரை கண்ணன். அப்புறம் பக்தர்களுடைய கூட்டம் இருக்கோம்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பந்தத்தை போக்கக்கூடியவன். அப்புறம் தாமரை கண்ணால் அவளும் பிராட்டியும் அவளுக்கும் தாமரை ஒத்த கண்கள் தான். அவளுடைய சகாவாக இருக்கக்கூடியவன் ஸ்வர்ணத்தை போன்ற ஒரு தேஜஸை உடைய விஷ்ணு. அவருடைய தேஜஸானது எனக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு ஒரு பத்தியம். சூரிய கீ கிரணோங்கே விகசித் கமல் கீ தரஹ் நேத்ரவாலே பக்த சமுதாயக்கே சாம்சாரிக் பந்தனோங்கே நிவாரக் பங்கஜ நிவாசினி லக்ஷ்மி கே சகா ஸ்வர்ணாப விஷ்ணு கா தேஜ் முஜே ஆனந்த உத்பன்ன கர்ராக. இந்தியில வியாக்கியானம், சம்ஸ்கிருத வியாக்கியானம் பார்க்கலாம். புனக பக்தேகே பிரேமபூர்வக அனுத்யானஸ்ய. மறுபடியும் பக்தியினுடைய ஒரு அன்பு மிகுதியான ஒரு பாவத்தோடு தியானம் செய்தவாறு பிரேமபூர்வம் அனுத்யானம் பக்தி தபிதீயத்தேன்னு அதுக்கு ஒரு ஆகமம் வச்சனம் இருக்கு. பக்தினா என்னன்னு சொன்னா தியானம்தான், அனுத்யானம் தொடர்ந்து ஒரு விஷயத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பது. ஆனா பிரேமபூர்வமா இல்லாட்டி அது பக்தி ஆகாது. இப்ப கம்சன் கூட கிருஷ்ணனே நினைச்சிட்டு இருந்தான், ஆனா அது பக்தி பூர்வமா இல்ல, ஒரு பயத்தனோட கூட. ஆனா அதுக்காக தான் பிரேம பூர்வம் போட்டு பக்தியோடு கூட அந்த தியானத்தை செய்து கொண்டிருந்தால் அதுக்கு, அதாவது பிரேமத்தோடு கூட தியானத்தை செய்து கொண்டிருந்ததுக்கு பக்தி என்று பெயர். பிரேம பூர்வக அன்போடு கூட பிரியமாக தியானம் செய்தால் அது பக்தி. உண்மேஷேன விகாசேன சகிதம் யதா பவதி ததா பிராகேதி சேஷக. புனசபக்தியுன்மேஷம் இருக்கு கத்தியம், அதற்கு போட்டுண்டார் விகாசின சகித்தம். பக்தியுடைய விகாசமாக இருக்கக்கூடிய இந்த பத்தியம் பான்விதி. முதல்ல பானு பானு இருக்கு, முதல் பானுக்கு சூரிய, பானோகோ சூரியசிய பானுபிகி அப்படின்னு சொன்ன கிரணைகி. ஒரு பானு சப்தத்துக்கு சூரியன், இன்னொரு பானு சப்தத்துக்கு கிரணங்கள், கிரணைகி. அதற்கு பிரமாணம், ரெண்டுத்துக்கு பிரமாணம் காட்டர் பானுர் ஹம்ச சஹசிராம்சுகு பானு கரோ மரீச்சி ஸ்திரீ இத்தி உபயத்ர உபயத்ராபி அமரஹ. ரெண்டு இடத்துலையும் அப்ளை ஆகும் இந்த அர்த்தமானது. பானுக்கு தலதி விகாசமானே ஏ அப்ஜே கமலே தே இவ லோச்சனை எசை தத்து. அதாவது பானு பானு தல தப்ஜ லோச்சனம் தலத்து அப்ஜ லோச்சனம். தலத்துனா அந்த இடத்துல சத்ரு பிரத்திய அர்த்தத்தில் வருது. விகசித்து கொண்டிருக்கக்கூடிய அப்ஜ, அப்ஜன்னு சொன்னா நீர்லிருந்து தோன்றியது தாமரை, லோச்சனம்னு கண்கள். சில இவன்ற சப்தம் இல்லை, இது உபமா உபமா இது சொல்லணும், உபமைய சொல்லணும். தாமரை வந்து உவமை, கண்கள் வந்து உபேயம், இருக்கு உபமா உபேயம் இருக்கு. ஆனா இவ சப்தம் இல்லை. அத்த உபமா வாச்சகஸ்ய இவ சப்தஸ்ய லோபாத்து லுப்தோபமேயம் வாதே லோபே சமாசே சா இது தல்லக்ஷணாத் அப்படின்னு ஒரு அதுக்கு சமத்திரம் காட்டுகின்றார். இவ சப்தம் இல்லாட்டி கூட இது வந்து லுப்தோபமேயம்னு. பக்தானாம் பஜகானாம் லோக சமுதாய. அதற்கடுத்து பக்த லோக பவ பாஷ மோச்சனம். பக்த லோக பவ, பவன சம்சாரம் லோகன சம்சாரம் வச்சுக்கலாம், ஆனா லோக சப்தத்துக்கு சமுதாயம் எடுத்துடும். பக்தானாம் பஜகானாம் லோக சமுதாய தஸ்ய யஹ பவ பாஷக சம்சார பாஷக. அவர்களுக்கு அந்த சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சம்சார பாஷம் இருக்கணும் பந்தம். தஸ்ய மோச்சனம் நிவாரகம், அதை நிவாரணம் செய்யக்கூடியவன். புனக கதம் பூதம் கீதம் அப்படின்னு கேட்டா கீதஷ அப்படின்னு கேட்டா தாமர தாமரச வாசினி கமல நிவாசினி லக்ஷ்மிஹி. தாமரசம்னா பங்கஜம் அப்படின்னு இருக்கு, கமலம் இருக்கு. அதுக்கு பிரமாணம் கற்றர் பங்கேருகம் தாமரசம் சாரசம் சரசீருகம் இத்தியமரக. அமரகோஷமானது இதெல்லாம் சினனிம்ஸ் சொல்றது, பங்கேருகம் தாமரசம் சாரசம் சரசீருகம். அதில் இருப்பவள் அப்படின்னு கேட்ட லக்ஷ்மிஹி. தஸ்யாக சகி மித்ரபூதம் இது தத். சகான் சகம்னு இருக்கு இல்லையா, சகின்னு சப்தம், ஆனா சகம்னு ஆயிடுது, சகஹான்னு ஆயிடுது. அதுக்கு ராஜாக சகி பியஷ்டன்னு ஒரு சூத்திரம் போட்டிருக்கார் பாணினி. இதுக்கெல்லாம் வந்து அந்த சமாந்த சமாசாந்தமா இருக்கிறதுனால அந்த ஸ்டச் பிரத்யம் வரும், பிரத்யம் வந்தனால சகஹான்னு ஆயிடுது. அதான் தாம தாமரச வாசினி சகம். அப்புறம் புனச்ச ஹேம சுவர்ணம் சுவர்ணம் ஹேம ஹாட்டகம் இத்தியமரக. சுவர்ணம் ஹேம ஹாட்டகம் மூணு ஒன்று கோல்ட குறிக்கிறது அமரகோஷத்துல. ததிவ வர்ணக எஸ்ய தத், அதை போன்ற வர்ணம் எவனுக்கோ அவன். ஏதாதிஷம் தாம வைஷ்ணவம் தேஜக. ஏதாதிஷம் தாமன்னு சொன்னா அந்த தேஜஸ் வைஷ்ணவம், வைஷ்ணவம்னா விஷ்ணு சம்பந்தி அந்த தேஜஸ் ஆனது. இக இதானிம் இக சூரிய மண்டலேவா, இகன்னு சொன்னா இப்பொழுது அல்லது இந்த சூரிய மண்டலத்தில். மே மேன மம சுகம் சௌதி ஜனயதி, சௌதி என்ற தாத்துவானது உண்டாக்குதல் ரத்தத்தில் வருது. ஜனயதி உற்பாதயதி இது யாவது ஏற்படுத்துகின்றது. ரதோத்ததா விரத்தம் ரான் நராபிக ரதோத்ததா லகோன்னு லட்சணம் அதுக்கு. இப்படி நாராயணனை அவன் வர்ணிக்கின்றான் விஸ்வாபசுகு. உடனே அதை பொறுக்காத கிருஷானு இப்ப அதுக்கு கவுண்டர் கொடுக்க போறான். கிமரே அவன் ஆரம்பிக்கிறான், அதை நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். அஸ்மத் குரு பரம்பராய நம ஸ்ரீமதே வெங்கடாத்வரிணே கவையே நமஹ. நமஸ்காரங்கள்.